aile sa aile aile aile aile sa sa aile sa aile aile aile aile sa sa aile sa pa pa pa pa sa ri ga ma pa aile sa pa pa pa pa sa ri ga ma pa aile sa aile aile aile sa aile aile aile sa aile aile sa sa இந்த அம்மனுக்கு இந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு இந்த அம்மனுக்கு இந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது கியூவில நம்ம காக்க சொல்லுது இப்போ என்னத்த சொல்லுது கேளு இந்த அம்மனுக்கு இந்த கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு பக்தி வெள்ளம் ததும்பி ததும்பி அலைகள் எழுந்து விளையாடுதே ததறினோ ஊருக்குள்ள பக்தி வெள்ளம் ததும்பி ததும்பி அலைகள் எழுந்து விளையாடுதே 48 நாள் கணக்கில் விரதம் இருந்து ஜனங்கள் யோக நிலை தேடுதே கற்பூரம் காட்டுது கன்னத்தில் போடுது காவிய கட்டிட்டு சாமிய ஆகுதடா பக்தினா பக்தி தான் கொட்டுது கொட்டுது புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ பக்கெட்ட கொண்டாங்கடா நம்ம ஊருக்கு ஏத்த அம்மன் தான் அப்பப்பா ரொம்பப்பா தேவப்பா இந்த அம்மனுக்கு வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது கியூவில நம்ம காக்க சொல்லுது இப்ப என்னத்த சொல்லுது கேளு இந்த அம்மனுக்கு இந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு எப்போ எங்க என்னென்ன நடக்கும் அக்காலம் இக்காலம் முக்காலம் சொல்லுமடா தப்புண்ணா தண்டிக்கும் திருந்திக்கும் மன்னிக்கும் தப்புண்ணு வேண்டிட்டு வரங்களை வாங்கிக்கடா அம்மன் பேருக்கு பட்டம் பிடிச்சோ அப்பப்பா வந்தாச்சு எல்லப்பா இந்த அம்மனுக்கு இந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு எல்லோருக்கும் தான் வாக்கு சொல்லுது கியூபுல நம்ம காக்க சொல்லுது இப்போ என்னத்த சொல்லுது கேளு இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாரு இந்த அம்மனுக்கு எந்த ஊரு கேட்டு கொஞ்சம் கூறு தெய்வ வாக்கு இப்போ இங்கே